ശ്രീമാധവാൻവേസുതാം ബുദ്ധിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസ ഗുരുവര്യ കൃപാതചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യ കൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദ ലക്ഷ്മണ ദേശികേന്ദ്രം ശ്രീമദ് വേദാന്ത രാമാനുജയതി കൃപയാ രംഗിണീ ന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തഗമാന്തദ്വിതയമനുഗണം സൃഷ്ടതാ പൂർണമുക്തം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗ രാമാനുജമുനി കരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സദ്വസ്തം ശ്രീവരാഹം യദി വരമനകം ദേശികം സംശ്രയാമി വേദാന്ത ലക്ഷ്മണ മുനീന്ദ്ര കൃപാത്ത ബോധം തത്പാദ യുഗ്മ സരസീരുഹ ഭൃംഗരാജം ത്രയ്യന്ത യുഗ്മ കൃത പൂരി പരിശ്രമം തം ശ്രീരംഗ ലക്ഷ്മണ മുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ് ശ്രീവാസ യോഗീശ്വര മുനി കരുണാലബ്ധ വേദാന്ത യുഗ്മം ശ്രീമദ് വേദാന്ത രാമാനുജ ഗുരുപതയോരർപ്പിത സ്വാത്മഭാരം ശ്രീമത് ശ്രുദ്ധ്യന്ത രാമാനുജയതി നൃപതേ പ്രാപ്ത മോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസ രാമാനുജ മുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാർത്തിം ശ്രീമദ് വേദാന്ത രാമാനുജ മുനി കരുണാലബ്ധ വേദാന്ത യുഗ്മം ശ്രീമശ്രീവാസ യോഗീശ്വര ഗുരുപതയോരർപ്പിത സ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനി കൃപയാ പ്രാപ്ത മോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ് വേദാന്ത രാമാനുജ മുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാദ്ഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഹിണ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാധീനപദികാം ശ്രുതിം ഓം അസ്മദ് ഗുരു പരമ്പരായൈ നമഃ. ഇന്നിക്ക് നാം അനുഭവിക്കുന്ന ശ്ലോകം சமர்ப்பண பத்ததியில ஆறாவது ஸ்லோகம். பக்த்யா பரம் பவது தத் பரதஸ்ய சாதோ த்வத் ப்ராக்தனம் ரகுபதௌ மணிபாதரக்ஷே கேனாசயேன சமுனி பரமார்த்த தர்ஷி ഭദ്രായ ദേവി ജഗതാം ഭവതീമവാദീത്. അതിഅത്ഭുതമാണ് ശ്ലോകം. ദേവി മണിപാദരക്ഷേ, ഹേ നവരത്നങ്ങൾ എടുത്ത മണിപാദുകയേ, രഘുപതൗ ശ്രീരാമനിടത്തിലേ, സാദൗഹു മികവും നല്ലവരായിരിക്കുന്ന ഭരതസ്യ ഇളവളാണ് ഭരതാഴ്വാനുടയ, തത് അന്ത മിക പ്രസിദ്ധമാണ്. ഹേ പാദുവിയേ, அந்த பரதாழ்வான் உன்னை வேண்டி விரும்பி கேட்டதானது, பிரார்த்தித்ததானது, பக்தியா பரம் பக்தியினாலே பவது ஆகட்டும், அது பக்தியினாலே அவர் பண்ணதாகவே இருக்கட்டும். பரமார்த்த தரிசி, உள்ளது உள்ளபடி உண்மையை அறிந்து கொண்டு சொல்லுகிறவரான சஹாமுனி, சஹாங்கிற பதத்துக்கு வசிஷ்ட மகர்ஷின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். முனிஹி அப்படிப்பட்ட அந்த மகர்ஷியானவர், கேனாசயேன, எந்த ஒரு அபிப்பிராயத்தினாலே பவதி பாதுகையான உன்னை ஜகதாம் உலகங்களுடைய பத்ராய இந்த உலகங்களுக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுப்பவளாக அவாதீத் சொன்னாரோ அப்படின்னு. அதாவது பரதன் முதல்ல பாதுகையை ஏழை பண்ணி கொடுன்னு கேட்கல. இந்த ரெண்டு பேருடைய வாதத்தை கேட்டுருந்த இவர் வான் கூப்பிடுறார், அவர் வரமாட்டேன்றார். பித்ருவாக்கிய பரிபாலனும் நான் என்னுடைய பித்ருவாக்கிய பரிபாலனும் என்னை வந்து காட்டுக்கு 14 வருஷம் போக சொன்னது, அதே மாதிரி உன்னை நாட்டை ஆள சொன்னது பித்ருனுடைய ஆஜ்ஞ, நம்ம ரெண்டு பேரும் பித்ருவாஜ்ஞ பரிபாலனம் பண்ணணும்லாம் சொல்றார் ராமன். இப்போ லோகத்துல மக்கள் எல்லாம் தங்களை சேர்ந்தவர்களை அதிகமாக கொண்டாடுறதுங்கிறது, ஒரு தனக்கு பிடித்தமானவர்களை அதிகமாக கொண்டாடுறதுங்கிறது தொன்று தொட்டும் வரும் ஒரு வழக்கம். அதனால் மிகவும் நல்லவரான பரதாழ்வான் தன் தமையனான ராமனிடத்திலே விசேஷ பக்தி கொண்டிருக்கிறார். அதனாலே அந்த ராமனை அயோத்திக்கு திரும்ப எழுந்தருளுமாறு பிரார்த்திச்சதாகவே வச்சுக்கலாம். ஆனா அதனால ஒரு வாஸ்தவமான ஒரு உண்மையான பெருமை ஏற்படும்னா நிச்சயமா இல்லை. பாதுகையே உனக்கு வாஸ்தவமான ஒரு மகத்தான பெருமை மகிமை இல்லாட்டா சத்துர்முக பிரம்மாவினுடைய மானச புத்திரரான அதிக பிரசித்தி வாய்ந்தவரான சகல விஷயங்களும் உள்ளது உள்ளபடி அறிபவரான அந்த வசிஷ்டர் இந்த பாதிகள் எல்லா லோகங்களையும் காப்பாத்தும்னு சொல்லுவாரா? அதனால உண்மையான பெருமை உன்னிடத்தில் இருக்கிறது. நீ ராமபிரானிடம் பரதன் கொண்ட பக்தியை காட்டிலும் விஞ்சி உன்னுடைய பெருமை இருக்கிறது. அதனாலதான் இது லோகங்களை காப்பாற்றுற சக்தி இந்த பாதுகைக்கு இருக்குன்னு உள்ளது உள்ளபடி யதாவஸ்திதமா எல்லாத்தையும் அறிகின்ற வசிஷ்டர் தன் திருவாக்காலேயே சொல்றார்னா அப்போ உன்னுடைய மகிமைக்கு எல்லைதான் என்ன? இப்போ இது எதுக்காக இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சொல்றார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அதனுடைய உட்கருத்து என்னன்னா, சுவாபதேசமா எதை நாம் கொள்ள வேண்டும்னா, நம்மாழ்வார் என்பவர் சூத்ர யோனியிலே பிறந்தவர். இப்போ பஞ்சகால பாராயணர்களான வைஷ்ணவாள்னு நம்மளை சொல்லிக்கிற நாம அந்த நம்மாழ்வாரை மிக உயர்ந்தவர்னு வச்சுக்கிண்டு அவரை நம்முடைய நாத்தமுனிக்கு மேலே அவருக்கு ஆச்சாரியராக யோக திசையிலே சாட்சாத்காரம் ஆனதுனால அவரை ஆச்சாரிய கோஷ்டியில வச்சுண்டு ரொம்ப உத்கோஷிக்கிறோம். இது சில பேரு சூத்திரனை போய் ஒரு ஆச்சாரியனா வச்சுக்கிண்டு கொண்டாடுறேளான்னு சொல்றாளே, அப்படி அவ சொல்றது கொஞ்சமும் சரியில்லாத ஒன்று. ரொம்ப பிரசித்தி பெற்றவரான வியாசருடைய புத்திரரான சுகபிரம்ம மகரிஷி ஸ்ரீமத் பாகவதத்திலே க்வசித் க்வசித் மகாபாகாஹ தாமிரபரணி நதியத்ரன்னு துவாபர யுகத்திலேயே கலியுகம் பிறந்து 43வது நாள் பிறக்க போற இந்த நம்மாழ்வாரை பத்தி அங்கே சூச்சித்திருக்கிறதுனால சுகபிரம்மம் போய் சொல்லுவாரா, பெரிய மகானாச்சே, அதனால அவர் வார்த்தையை நாம் அப்படியே நம்பித்தானே ஆகணும். அந்த தாமிரபரணி நதி தீரத்திலே மகான்கள் பிறந்து ஆச்சாரியார் ஆவான்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால நம்மாழ்வார் அதே தாமிரபரணி நதியிலே பிறந்தவர் தானே, அதனால அவரை நாம் கொண்டாடுறோம். இது சுகபிரம்மத்தினுடைய திருவாக்குக்கும் அவருடைய நம்பிக்கைக்கும் அப்படி நாம சூத்திரன்னு ஒதுக்கிட்டா அது அவ்வளவு சரியா இருக்காது அப்படிங்கிறதுதான் ஆச்சாரியரான மகான்களுடைய ஒரு அபிப்பிராயம். சரி, ஏ பாதுகே, நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? பரவன் என்ன மோகன் தான், அவன் பரமசாது, ராமனிடத்துல அதீதமான பக்தி உள்ளவன். அப்போ ராமனுடையது என்று அந்த பக்தியினாலே அந்த பாதுகையை வேண்டி பெற்றுக்கொண்டான் அப்படின்னு நினைக்கிறிய? அது நிச்சயமா இல்லை. தப்பு. ராமனை சேர்ந்ததுங்கிற ஒரே காரணத்துக்காக ராமன் பாதுகையை கொண்டானோ என்றால் இல்லை. உண்மையிலேயே ஆச்சாரியனுடைய திருவாக்கை மதித்தான். நாட்டை தாங்கி ரட்சிக்கும் வல்லமை இந்த பாதிரிகளுக்கு உண்டு. அதனுடைய மகிமை சொல்லத்தரமன்னு அவ்வளவு அதிகமானது அப்படின்னு வசிஷ்டரான அந்த பரமார்த்த தர்சி இருக்காரே அவர் சொன்னார். அவர் யாரு? திருச்சாலஞானி. எல்லா உண்மைகளையும் யதாவஸ்திகமாக அறிபவர். அவர் அந்த வசிஷ்ட மகாமுனி என்ன சொன்னார்? அயோத்தியா தேசத்துக்கு கேமம் ஏற்படணும்னா ஹே ராமா, நீ பாதுகையை தந்து உதவணும்னு கேட்டார் ராமனிடத்தில். அவர் அப்படி சொன்னதால் தான் ராமன் பரதனுக்கு பாதுகையை கொடுத்தானே தவிர, ஆச்சாரியன் வாக்கை மீற முடியாமல் கொடுத்தானே தவிர, பரதன் பிரார்த்தித்ததனால் அல்ல என்பதுதான் உண்மை. பரதன் ராமனிடம் அதீதமான பக்தி கொண்டிருக்கான்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால அவன் பாதுகையை கேட்டு பெற்றுக்கொண்டான் என்று சொல்றதிலேயும் தப்பு இல்லை. ஆனா வசிஷ்டருடைய திருவுள்ள கருத்து அந்த பாதுகதான் ராஜ்யத்தை ஆளணும் அப்படிங்கிறதாக இருக்கு. அதனாலதான் ராமனிடத்திலே நீ பரதனுக்கு இந்த பாதுகையை சமர்ப்பின்னு சொன்னார். அதனால இந்த பாதுகையுடைய மகிமை சுப்பிரசித்தமாச்சு. அந்த சர்வ லோகங்களையும் காப்பாற்றுறதான திறமை, சக்தி, மகிமை இந்த பாதுகைக்கு உண்டு என்று ரொம்ப திருடமாக வசிஷ்டர் நம்பினார். அதனாலே தானே ராமன் ஆஜ்ஞாபிச்சார், இங்கே பரதனுடைய வெறும் ராமபக்தி மட்டும் பாதுகையை பெற்றுக் கொடுக்கவில்லை, பரதன் பாதுகையை கோரி பெறுவதற்கு காரணமே வசிஷ்டர் தான் அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப ஸ்பஷ்டமா சுவாமி ஏசன் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இந்த ஸ்லோகமும் சூக்ஷ்மமான அர்த்தத்தை கொண்டது. அந்த சூக்ஷ்மத்தை நாம புரிஞ்சுக்கணும். அங்கே நம்மாழ்வார் தான் பாதுகதான் நம்மாழ்வார்னு ஏற்கனவே சொல்லிட்டு வந்தோம். இதுல இந்த இடத்துல மகா சூக்ஷ்மமான விஷயம் என்னன்னா, அந்த ஸ்ரீ நம்மாழ்வார அவர் சூத்திர யோனியிலே பிறந்திருந்தாலும் கூட அவரை ஆச்சாரியராக கொள்வது அதுல எந்த விதமான குற்றமும் இல்லை, குறைபாடும் இல்லைன்னு ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறதுக்காக இந்த பாதுகாசகர ஸ்லோகத்தை நம் சுவாமி தேசிகன் இயற்றினாரோ அப்படிங்கிறதான ஒரு எண்ணமும் நமக்கு ஏற்படுகிறது. இந்த எண்ணத்துக்கு வலு சேர்க்கும் வகையிலே ஸ்ரீமத் பாகவதத்திலே சுக மகரிஷியினுடைய சுக பிரம்மத்தினுடைய திருவாக்கும் நமக்கு அனுகூலமா இருக்கிறதுனால இந்த சூக்மத்தை நாம நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க. இந்த பாதுகாசாஸ்திர ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான வியாக்கியானத்தை அடியேன் தலைப்பிட்டுக்கிறேன். சந்தாரிய சந்தாய கல்யாண மசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.